శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది భారద్వాజ కులాబ్ధిశీత కిరణ శ్రీ శ్రీనివాసాద్గురోః లబ్ధ శ్రీధర చక్ర లాంఛన విధిం రంగేంద్ర యోగీశ్వరే విన్యస్తాత్మభరం తదీయ కరుణా సంప్రాప్త సజ్ఞానకం వందే శాంతిదమాదియుక్తమనఘం శ్రీమాధవార్యం గురుం శ్రీకృష్ణ బ్రహ్మతంత్రోత్తమ గురు కరుణావాప్త చక్రాంక భాష్యం వైరాగ్యాచార వార్ధౌ వరద పదముఖే లక్ష్మణేన్యస్తభారం శ్రీవాగీశాత్తతుర్యం షఠది పియతిరాడ్వేద చూడార్యమూర్తిం నూత్నం శ్రీరంగనాథం నవకరిమతనం బ్రహ్మతంత్రం శ్రయామః శ్రీదురగవదన పాదూ సంతత పరిచరణమాత్ర పరమార్థః జయతు శ్రీమానభినవరంగేంద్ర బ్రహ్మతంత్ర ప్రకాలః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయే నమః తస్మై రామానుజార్యాయ నమః పరమయోగినే యశ్రుతి స్మృతి సూత్రాణామంతర్జురమశీషమత్ యత్పదాంభోరుహధ్యాన విధ్వస్తా శేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామితం. நாம் ஸ்தோத்ரத்னத்தில் 37வது ஸ்லோகம் பார்த்து கொண்டுள்ளோம். அதாவது பார்க்க வேண்டும். இதுல சகாசதம், அதாவது இதற்கு முன்ன விலாசமானோஜ்வல பீதவாசசம் என்ற ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து பகவானுக்கு உரிய விசேஷணங்களை கொடுத்து அப்படிப்பட்ட பகவானை என்று பின்னால் 14 ஸ்லோகங்களிற்கு அப்புறம் சாதிக்கப் போகிறார். அதனால்தான் சதுர்தசபிகி என்று முன்னே 32வது ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கையில பார்த்தோம். அங்கிருந்து 14 ஸ்லோகம், 32வது ஸ்லோகம் ஆரம்பிச்சு 14 ஸ்லோகங்கள் பகவானுக்கு கொடுக்கப்படுற விசேஷணங்கள். ஆனால் அதில் அவாந்தரமாக இன்னும் அநேக விசேஷணங்களையும் சாதிக்கப் போக அதுக்கு மறுபடியும் விசேஷணங்கள் சொல்ல இப்படி அநேக விசேஷண விசிஷ்டமான வஸ்துக்களினுடைய வைசிஷ்டியம் பகவானிடத்தில் தோணப்போகுது. அப்படியாக ஒரு அற்புதமான வர்ணனங்கள் தான் இந்த 14 ஸ்லோகங்களில் செய்யப்படுகின்றன. இப்பொழுது இந்த 37வது ஸ்லோகத்திலிருந்து தயாசகாசீனம் என்கிற ஸ்லோக பரியந்தமான 3 ஸ்லோகங்களிலும் தாயாருடைய பெருமையை சொல்லி அப்படிப்பட்ட தாயாருடன் கூடியவரான அந்த பெருமாள் என்று சொல்லுவதற்காக தயாசகாசீனம் அங்குதான் வித்யா விபக்தி வரப்போகிறது. அதுவரையில் தாயாரை பற்றி தான் வர்ணிக்கப் போகிறார். அதனால் இந்த ஸ்லோகம் பூர்த்தியாக தாயாருக்காகவே சமர்ப்பித்தமானது. அடுத்த ஸ்லோகம் அப்படியே அந்த 2 ஸ்லோகங்கள் சொல்லப்பட்ட விசேஷண விசிஷ்டையான தயா என்று திருத்தியா விபக்தியில உபயோகப்படுத்த போறார். சகாசீனம், அவளுடன் அமர்ந்திருப்பவரான பெருமாள் என்று. இப்படியாக இதனுடைய சங்கதியை மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த 14 ஸ்லோகங்களில் அவாந்தரமாக அநேக விசேஷண விசிஷ்டமான வஸ்துக்களினுடைய வைசிஷ்டியத்தை பகவானிடத்தில் சாதிக்கப் போகும் விஷயமானது நமக்கு புரியும். அப்படியே கொடுக்க வேண்டிய பேக்ரவுண்டை கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். தவ பிரியம் தாமயதீய ஜன்மபூஹு ஜகத் சமஸ்தம் யதபாங்க சம்ஸ்ரயம் யதர்த்தமம் போதிரமந்திய பந்திச்ச. சகர்த்த யஸ்யாஹ பவனம் புஜாந்தரம் தவ பிரியம் தாம எதிய ஜன்மபூஹு ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்ஸ்ரயம் யதர்த்தம் அம்போதிஹி அமந்தி அமந்தி அபந்தி ச என்பதாக பதச்சேதம் பண்ணிக்கணும். எஸ்யான் இடத்துல விசர்க்கம் இல்லைன்னா கூட எஸ்யாகான்னு போட்டுக்கணும். அதனால எல்லா இடத்துலயும் விசர்க்கம், எல்லா இடத்துலாம் விசர்க்கம் போட்டுக்கணும்னுட்டு தவஹா தாமஹான்லாம் பண்ணிடாதீங்கோ. ஏன்னா தவன்ற சப்தத்துக்கு விசர்க்கம் தேவையில்லை. விசர்க்கம் இல்லாத தவன உன்னுடையன்னு அர்த்தம். தாமன்ற சப்தம் நபும்சகலிங்கம், தாம தாமனி தாமானிட்டு அங்கெல்லாம் விசர்க்கம் போடக்கூடாது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ்யாகான்ற விசர்க்கம் உண்டு, அதுக்கு லோபம் வந்திருக்கிறதுனால போடணும். இதெல்லாம் வியாக்கரணாதீனமான விஷயங்கள். சக்கர்த்தன்ற இடத்துலயும் போட்டுடக்கூடாது சக்கர்த்த. அதனால அந்த விஷயங்கள் எல்லாமும் மனசுல வச்சுண்டு பதச்சேதம் மறுபடியும் பண்றேன். சக்கர்த்த எஸ்யாஹா பவனம் புஜாந்தரம் தவ பிரியம் தாம எதிய ஜன்மபூஹு ஜெகத் சமஸ்தம். அது ஜெகத்து சமஸ்தம் அப்படின்னு பதம் பிரிச்சுக்கலாம். ஜெகத் சம ஜெகதா ஜெகத்து தனியா பிரிச்சுக்கோங்க பரவாயில்ல. ஜெகத்து சமஸ்தம் ஜெகத்துன்னு அப்படி மாத்திக்கணும். ஜெகத்து சமஸ்தம் எதபாங்க சம்சயம் எஸ்யாக அபாங்க சம்சயம் எதபாங்க சம்சயம் சமாசம் வந்திருக்கு. எங்கெல்லாம் சமாசம் வருதோ அந்த இடத்துல ஒரே பதமா தான் பிரிக்கணும். சமஸ்த பதத்தை தான் நம்ம பதம் பிரிக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். எங்க கிரியாபதம் வருதோ அது தனியா போயிடும். எதா சக்கர்த்தான்ற சப்தம் இருக்கே அது சக்கர்த்தான்றது தனி கிரியாபதம், அதனால தனியா பிரிஞ்சிடும். அவ்வியமா இருந்தா தனியா பிரிஞ்சிடும், இல்லனா விபக்தி எண்டிங் வரணும். விபக்தி எண்டிங் வரல எதப்பாங்க சம்சயம் எஸ்யாகன்றது அந்த விபக்தியானது லுப்தமா இருக்கிறதுனால அங்க பதத்தை பிரிக்க கூடாது. எதப்பாங்க சம்சயம் எதர்த்தம் யாருக்காக அப்படின்ற எஸ்யாக அர்த்தம் எதர்த்தம் அப்படின்னா எஸ்யாக கிருத்தேன்ற அர்த்தத்திலயும் வரலாம். எஸ்யாக எதர்த்தம் எஸ்யாகன்றது எஸ்ஐ அப்படின்ற அர்த்தத்துல கூட எதர்த்தம்னு வரும். என்ன தாதர்த்திய சதுர்த்தின்றதுனால எஸ்ஐ அப்படின்ற அர்த்தத்துல எதர்த்தம் யாருக்காக, அதனால எஸ்யாக கிருதே அப்படின்னு எஸ்யாக அர்த்தம் எதர்த்தம் அப்படின்னு பிரிச்சுட்டோன்னா அது சமாசம் மறுபடியும் வந்து அது லோபம் வந்திருக்கிறதுனால எதர்த்தம் ஒரே பதமா வச்சுக்கணும். அம்போதிகி அம்போதிகி அமந்தி அபந்தி இதெல்லாம் கிரியாபதம். அம்போதிகின் சமுத்திரம், அதனால விசர்க்கம் அந்த இடத்துல வரணும். அது ஒரு பதம் ஆயிடுது, பிரதமா விபக்தியில இருக்கு, அதனால விபக்தி எண்டிங் இருக்கிறதுனால பிரிக்கணும். அமந்தி கிரியாபதம் பிரிக்கணும், அபந்தி கிரியாபதம் பிரிக்கணும், ச அவ்யயம் பிரிக்கணும். சோ பதம் பிரிக்கிறதுக்கு அவ்யயமா இருந்தா பிரிக்கணும், இல்லை என்றால் கிரியாபதமாக இருந்தால் பிரிக்கணும், இல்லை என்றால் விபக்தி எண்டிங் எங்க வருதோ அங்கதான் பிரிக்கணும். இந்த மூணு ரூலை மனசுல வச்சுட்டீங்கன்னா கரெக்டா பதச்சேதம் வந்துடும். யஸ்யாஹ பவனம் புஜாந்தரம் சகர்த்த யதிய ஜன்மபூஹு தவ பிரியம் தாம ஜெகத் சமஸ்தம் சமஸ்தம் ஜெகத்து யதபாங்க சம்சயம் யதர்த்தம் அம்போதி அமந்தி அபந்தி ச என்பதாக அன்வயம் பண்ணிக்கொள்ள வேண்டும். மறுபடியும் ஒரு தடவை அன்வயம் சொல்றேன். யஸ்யாஹ பவனம் புஜாந்தரம் சகர்த்த புஜாந்தரம் எஸ்யாக பவனம் சக்கர்த்த அப்படி வச்சுக்கோங்க. புஜாந்தரம் எஸ்யாக பவனம் சக்கர்த்த எதிய ஜன்மபூஹு தவ பிரியம் தாம ஜெகத் சமஸ்தம் எதபாங்க சம்சயம் எதர்த்தம் அம்போதிகி அமந்தி அபந்தி ச என்பதாக பதம் பிரிச்சு அதான் அன்பயமும் பண்ணிக்கும். இப்போ என்ன அர்த்தம், சாமான்யமா என்ன அர்த்தம் அதை தெரிஞ்சுட்டா அப்புறம் அதனுடைய சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானமாகிற பாஷ்யத்துக்கு போயிடலாம். எந்த ஒரு தாயாருடைய எந்த ஒரு தாயார் தாயாருக்கு பெருமாளுடைய புஜாந்தரம் தான் பவனமாக செய்து கொள்ளப்பட்டதோ, பவனம் புஜாந்தரம் பவனம் புஜாந்தரம் வக்ஷஸ்தலம் ரெண்டு புஜங்களுக்கு நடுவில் உள்ள பாகமானது யஸ்யாஹ யார் யாருடைய பவனமாக சக்கர்த்த செய்யப்பட்டதோ என்ற அர்த்தம். யாருடைய அப்படின்னாலே அது வந்து தாயாருடைய அர்த்தம். யஸ்யாஹான்றதுக்கு யஸ்யாஹ லக்ஷ்மியாக தவ புஜாந்தரம் பவனம் சக்கர்த்த அப்படி தவ புஜாந்தரம் அங்கேயும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எதிய ஜென்மபூஹு தவ பிரியம் தாம அந்த இடத்துலயும் தவாவை சேர்த்துக்கலாம். ஆந்தோலிகா நியாயேன அன்வயம் சொல்லுவா. நடுவில் இருக்கிற ஒரு பதத்தை இன்னெண்ட பக்கமும் சேர்த்துக்கலாம், அன்னெண்ட பக்கமும் சேர்த்துக்கலாம். தேகலி தீப நியாயேனவா அன்வயா ஆந்தோலிகா நியாயேனவா அன்வயா அப்படின்னு சொல்லுவா. ஒரு தீபத்தை நடுவில் வச்சுட்டோம்னா வாசப்படியில இந்த பக்கமும் லைட் வெளிச்சம் வரும், அந்த பக்கமும் வெளிச்சம் வரும், அந்த மாதிரியோ ஊஞ்சலானது ரெண்டு பக்கமும் ஆடும் அந்த மாதிரியாகவோ இந்த தவன்ற சப்தத்தை தவ புஜாந்தரம் எஸ்யாக பவனம் சக்கர்த்த தவ எதிய ஜென்மபூஹு தவ பிரியம் தாம என்று உபயதா தவ சப்தத்தை அன்வயம் பண்ணிக்கலாம். எதிய ஜென்மபூஹு எந்த தாயாருடைய ஜென்மபூஹு அவதார ஸ்தலமானது உமக்கு பிரியமான தாமமாக ஆகிவிட்டதோ. இது பரஸ்பரம் பெருமாளுடைய ஒரு ஸ்தானம் தாயாருக்கு வாசஸ்தானமாகவும் தாயாருடைய பிறப்பிடம் பெருமாளுக்கு வாசஸ்தானமாகவும் ஆனதை இவ்வாறு அழகாக சாதிக்கிறார். சகர்த்த எஸ்யா பவனம் புஜாந்தரம் தவ பிரியம் தாம எதிய ஜென்மபூஹு என்று. இன்னைக்கும் ஒரு பட்சமா இருக்கக்கூடாது. ரெண்டு பட்சத்திலையும் கொடுக்கல் வாங்கல் இருக்கணும், கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும். அந்த மாதிரி அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறவாள் அப்படின்ற அற்புதமான தாம்பத்தியமானது இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக சொல்லப்படுகிறதோ என்று நினைக்கலாம். தான் தான் சொன்னது மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும் என்ற சாதாரணமான ஸ்திரீகளுடைய எண்ணம் போன்ற எண்ணம் இல்லாமல் தாயாருடைய எண்ணமானது எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. அவர் எனக்கு இடம் கொடுத்தார், என்னுடைய ஜென்மபூமியை அவர் வாசஸ்தலமாக கொள்ள வேண்டும் என்றோ, இல்லது என்னுடைய ஜென்மபூமியை வாசஸ்தானமாக அவர் கொண்டுள்ளார், அதனால் நான் அவருடைய திருமார்பில் வந்து அமர்ந்து கொள்வேன் என்பதாகவும் பரஸ்பரமாக ஒரு கொடுக்கல் வாங்கல் அவர்களுக்குள் ஏற்பட்டது என்ற அர்த்தமும் இங்கு துவனிக்கிறது. இவ்வாறு துவனிக்கக்கூடிய அர்த்தங்கள் இந்த காலங்களில் தம்பதிகளுக்கு ஒரு உதாரணமாக அமையக்கூடும் என்பதால் அதை அடியேன் இங்கு விஞ்ஞாபித்தேன் தோணினதனால். ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்சயம், இந்த சம்பூர்ணமான ஜெகத்தானது யாருடைய, இந்த தாயாருடைய, எச்சப்தம் மொத்தம் தாயார் தான் சொல்றது. யதபாங்க சம்சயம், எந்த தாயாருடைய கட்டாட்சத்தை ஆசிரியித்து தான் இந்த சம்பூர்ணமான ஜெகத் விளங்குகிறதோ, ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்சயமேவ வர்த்ததேன்னு அர்த்தம். பவதின்ற சப்தத்தை நீங்க ஆட் பண்ணிக்கோ, என அஸ்தின் பவந்தி பரஹா அப்பிரயுஜ்யமானோப்பி அஸ்தி என்று அசுதாத்துவோ பூதாத்துவோ பிரயோகம் பண்ணலன்னா கூட அது இருக்குன்னே அர்த்தம் என்று ஒரு நியமம் உண்டு. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டா விஜயராகவன் சொன்னா, மை நேம் ஈஸ் விஜயராகவன், ஈஸ் தான் இருக்கவே இருக்காது, இல்ல சொல்லல யூஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. அந்த மாதிரியாக எப்படியான அவதாரண கர்ப்பம் சர்வம் வாக்கியம் சாவதாரணம்னு சொல்றோமோ, அந்த மாதிரி அஸ்தின்ற சப்தத்தை யூஸ் பண்ணலன்னா கூட அநேகமான இடங்கள்ல, பாதகம் இல்லாத இடங்கள்ல அசதி பாதகே அஸ்தின் பவந்தி பரஹா அப்பிரயுஜமானோ பஸ்தி. அதே மாதிரி அசதி பாதகே சர்வம் வாக்கியம் சாவதாரணம் என்றெல்லாம் நியமங்களை நமக்கு இந்த மாதிரியாக அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு அனுகுணமாக பண்ணியிருக்கிறார்கள் நியமங்களை சாஸ்திரஜர்கள். எதபாங்க சம்சயம், எதர்த்தம், யாருக்காக, எந்த ஒரு தாயாருக்காக, எச்சப்தம் வந்தா தாயார்னு சொல்லியிருக்கேன். எதர்த்தம் அம்போதிகி சமுத்திரமானது அமந்தி மந்தனம் செய்யப்பட்டதோ, அதாவது கடையப்பட்டதோ, எதர்த்தம் எந்த ஒரு தாயாருக்காக சமுத்திரமானது அபந்தி கட்டப்பட்டதோ, சேத்து கட்டினார் இல்லையா, அதை சொல்றதுக்காக அபந்தி என்று. அதாவது சமுத்திரமானது ஒரு தடவை கடையப்பட்டது, ஒரு தடவை பந்தனம் செய்யப்பட்டது, எதற்கென்றால் இந்த தாயாருக்காகத்தான். சீதா பிராட்டியாக அவதரித்த தாயாருக்காக ஒரு தடவை சமுத்திரமானது பந்தனம் செய்யப்பட்டது, சேது பந்தனம் செய்யப்பட்டது. ஒரு முறை தாயாரை அவதரிப்பிக்க வேண்டும் என்று சமுத்திரமானது மந்தனம் செய்யப்பட்டது, கடையப்பட்டது, தேவர்களாலும் அசுரர்களாலும் பகவானாலும் எல்லோராலும் கடையப்பட்டது என்று, உண்மையிலே பகவானாலேயே கடையப்பட்டது என்று கூட அர்த்தம் சொல்லணும். ஏன்னா அவெல்லாம் வெறுமை பிடிச்சிட்டு இருந்தா பாவம், பகவத் சங்கல்பம் என்ன நடக்கும். அதனால் இந்த அர்த்தங்களை எல்லாம் மனசுல வச்சுட்டு எந்த ஒரு தாயாருக்காக புஜாந்தரமானது சக்கரத்தை செய்யப்பட்டதோ, பகவானால் பவனமாக செய்யப்பட்டதோ, தன்னுடைய வக்ஷஸ்தலமே இருப்பிடமாக செய்யப்பட்டதோ, எந்த ஒரு தாயாருடைய பிறப்பிடம் இருப்பிடமானதோ பெருமாளுக்கு, எந்த ஒரு தாயாருடைய கட்டாட்சமானது இந்த ஜகத்துக்கெல்லாம் ஆசிரியமாக விளங்குகிறதோ, அல்லது இந்த ஜகத்துக்கெல்லாம் ஜெகத்தெல்லாம் எதனுடைய ஆசிரியத்தில் தான் இருக்கிறதோ, எதர்த்தம் எந்த ஒரு தாயாருக்காக சமுத்திரமானது மந்தனம் செய்யப்பட்டதும் பந்தனம் செய்யப்பட்டதுமாக ஆனதோ, அந்த தாயார் என்று புரிந்து கொண்டால் பிறகு தயாசகாசீனம் என்ற ஸ்லோகத்தோட நம்ம இதை அன்வயிச்சுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதை எச்சப்தத்தினால சாதிக்கிறார் இந்த ஸ்லோகம் வித்தின் இட் செல்ஃப் சொல்றாங்க, இதுலயே பூர்ணமாகாது. இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகமும் சேர்ந்து தாயார அப்படிப்பட்ட தாயார் விளங்குகிறார், அப்படிப்பட்ட தாயாருடன் அமர்ந்திருப்பவர் என்று. எங்கு அமர்ந்திருப்பவர் என்றால் அதற்கு ஒரு மூன்று விசேஷணங்கள் சாதிக்கிறார். தயா சகாசீனம் அனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான வலைக்க தாமனி பணாமணி பிராத்தமயூக மண்டல பிரகாசமானோதர திவ்யதாமணி என்று, அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஆனால் இந்த மூணு ஸ்லோகத்தையும் சேர்த்து ஒரு மாதிரியா புரிஞ்சுக்கணும். ஒரே விஷயத்தை தாயார் விஷயமாக சொல்லுகிறது, என்பதனால் தாயார் விஷயமாக சொல்லப்பட்ட மூன்று ஸ்லோகங்களையும் நாம் புரிஞ்சுக்கிற பரியந்தம் இந்த மூணு ஸ்லோகத்தினுடைய ஒரு பேட்டிக்கை, மூணு ஸ்லோகமும் சேர்ந்து ஒரு பேட்டிக்கை என்றே புரிந்து கொள்ள வேண்டும். ஈதிருஷ, இவங்க மேல நம்ம பாஷ்யத்தை வாசிக்கிறோம். ஈதிருஷ கிரீட்டாதிபிகி சர்வேஸ்வரத்வேன வெஞ்சிதஸ்ய பகவதா சாம்ராஜ்யம் சலக்ஷ்மிகஸ்யேதி த்ரிபிஹி ஸ்லோகைஹி சஹேதுகம் அனுசந்தத்தே என்று அற்புதமான அவதாரிக்கையை இடுகிறார் சுவாமி தேசிகன். இந்த சொன்ன கிரீட்ட இத்தியாதி ஆபூஷணங்களுடன் சேர்ந்த பெருமாள் இருக்காரே, கிரீட்டாதிபிகி என்ன, இதெல்லாம் கிரீட்டங்கள்லாம் என்னன்னா சர்வேஸ்வரத்துவ வெஞ்சகங்கள். சர்வேஸ்வரத்துவத்தை நமக்கு பிரகாசிக்க கூடியதான கிரீட்டாதிகளுடன் கூடியவரான அந்த பெருமாள் இருக்காரே, அப்படிப்பட்ட பெருமாளுடைய சாம்ராஜ்யமானது சலக்ஷ்மிகசிய சாம்ராஜ்யம், லக்ஷ்மியுடன் சேர்ந்த அவருடைய சாம்ராஜ்யம், லக்ஷ்மியுடன் சேர்ந்த பகவானுடைய சாம்ராஜ்யம் தான் இந்த ஜகத்து என்று தெரிவதற்காக லக்ஷ்மியையும் சேர்த்து மூன்று ஸ்லோகங்களில் வர்ணிக்கிறார், காரணங்களுடன் வர்ணிக்கிறார். ஏன் சலக்ஷ்மி கசியைவ சாம்ராஜ்யம், ந கேவலம் பகவதா, ஒன்லி பகவானுடைய சாம்ராஜ்யம் இல்லை இது, லக்ஷ்மியுடன் சேர்ந்த பகவானுடைய சாம்ராஜ்யம் என்று எதற்காக சொல்ல வேண்டும் என்ற காரணங்களுடன் சேர்த்து விவரிக்கிறார் இந்த மூன்று ஸ்லோகங்களில் என்று அற்புதமான அவதாரிக்கை. தத்ர அங்கு என்ன ஸ்மரிச்சுக்க வேண்டிய பிரமாண ஸ்லோகங்களை விஷ்ணு புராணத்திலிருந்து எடுத்து சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ததோவலோகிதா தேவாஹாம் ஹரிவக்ஷஸ்தலஸ்தயா என்பதாக விஷ்ணு புராண வச்சனம் கஷீராப்தி மந்தனம் ஆனவுடனே அதிலிருந்து லக்ஷ்மி எழுறாள். அப்படிப்பட்ட லக்ஷ்மியினால் அவலோகிதாக தேவாக ஹரிவக்ஷஸ்தலஸ்தயா இட பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று இதற்கு முன்பே விஷ்ணு புராணம் சொல்லிற்று. அதற்கு பிறகு வரக்கூடிய வாக்கியம்தான் இந்த ததோவலோகிதா தேவாக ஹரிவக்ஷஸ்தலஸ்தயா என்று. அதனால் எல்லா தேவதைகளும் பார்த்து கொண்டிருக்கும் போது பகவானுடைய மார்பில் வக்ஷஸ்தலத்தில் எழுந்தருளினால் தாயார் என்று பஷ்யதாம் சர்வதேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று அழகாக வர்ணித்த அந்த விஷ்ணு புராணம், அப்படிப்பட்ட ஹரிவக்ஷஸ்தலத்தில் அமர்ந்திருப்பவளான தாயாரால் அவலோகிதாக தேவாக என்று தேவதைகள் பார்க்கப்பட்டார்கள் என்ற விஷயத்தை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அதற்கு மேல என்ன விஷயம் அந்த பிரகரணத்தில் போய் பார்த்துக் கொள்ள வேண்டியது. ஸ்ரீயமுன் நித்ர பத்மாக்ஷி விஷ்ணு பக்ஷஸ்தலே ஸ்திதாம் என்று விஷ்ணுனுடைய வக்ஷஸ்தலத்தில் அமர்ந்திருப்பவள் எப்படி என்றால், உன்னித்ர பத்மாக்ஷியும் அப்பொழுது மலர்ந்த தாமரை போன்ற கண்களை உடையவளானவள் ஸ்ரீயம். எப்படிப்பட்ட தாயார் என்றால், ஸ்ரீயம் என்றால் ஸ்ரீலக்ஷ்மி, எப்படிப்பட்ட ஸ்ரீ என்றால் உன்னித்ர பத்மாக்ஷி என்று அதற்கு விசேஷனம். உன்னித்ர பத்மாக்ஷியும் ஸ்ரீயம் விஷ்ணுபக்ஷே ஸ்தலே ஸ்திதாம் என்று விஷ்ணுபக்ஷஸ்தலத்தில் விஷ்ணுவனுடைய வக்ஷஸ்தலமாகிற அந்த மார்பு பாகத்தில் அமர்ந்திருப்பவளான கௌஸ்துபத்தோடு சமமாக, கௌஸ்துபமும் அங்கிருந்து அவதரித்ததனால தன்னுடைய தம்பியோட சேர்ந்து எழுந்திருக்கார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். காச்சான்யா துவாமிருதே தேவி சர்வயஜ்ஞமயம் வபுஹு அத்யாஸ்தே தேவதேவஸ்ய யோகி சிந்தியம் கதாபிருதா. காச்சான்யா துவாமிருதே தேவி, உன்னை தவிர வேற யாராலமா சர்வயஜ்ஞமயமான வபுஷையுடைய என தசி யஜ்ஞவராகசிய என்று யஜ்ஞவராக ஸ்வரூபியாக விளங்கக்கூடிய அந்த பகவான் இருக்கிறாரே, அவருடைய தேவதைகளுக்கெல்லாம் தேவனாக விளங்கக்கூடிய யோகிகளாலேயே சிந்திக்கக்கூடியவர்களானவரான அந்த கதையை தன் கையில் கொண்டவரான அந்த பகவானுடைய மார்பில் வேற யாரால வசிக்க முடியும், உன்னை தவிர வேற யாரால் அதில் வசிக்க முடியும். காஹ்யன்யா துவாமிருதே, துவாமிருதே காஹ்யன்யா, உன்னை தவிர வேறு யாரால் வசிக்க முடியும். அத்தியாஸ்தே கா அத்தியாஸ்தே, யார் அமர்ந்திருக்கிறாள் தேவதேவஸ்ய யோகி சிந்தியம் கதாபிருதஹா சர்வயஜ்ஞமயம் வபு, சர்வயஜ்ஞமயமான அந்த பகவானுடைய திவ்ய திருமேனியை யாரால் அமர்ந்து கொள்ள முடியும் என்று அழகான ஸ்லோகம். காச்சான்யா துவாமிருதே தேவி சர்வயஜ்ஞமயம் வபு அத்யாஸ்தே தேவதேவஸ்ய யோகி சிந்தியம் கதாபிருதஹா இத்யாதிஷு உக்தம் இத்தனை மூன்று பிரமாணங்களை எடுத்து இந்த மூன்று ஸ்லோகங்களில் விஷ்ணு புராணத்தால் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் சக்கர்த்தயஸ்யா பவனம் புஜாந்தரம் என்கிற முதல் பாதத்தால் சாதித்தார் என்று அவதாரிக்கை இடுகிறார். சக்கர்த்தயஸ்யா பவனம் புஜாந்தரம் இதி, அதாவது இத்தியாதிசூக்தமாக சக்கர்த்தயஸ்யா பவனம் புஜாந்தரம் இதி. அதற்கப்புறம் அடுத்தது பிரியம் தாம எதிய ஜென்மபூஹு தவ பிரியம் தாம எதிய ஜென்மபூஹு தவ பிரியம் தாம என்று பகவானிடத்தில் எந்த ஒரு தாயாருடைய அவதார ஸ்தலமான க்ஷீராப்தியானது உனக்கு ரொம்ப பிரியமான தாமவோ தாம இருப்பிடமோ என்று சாதிக்கும் விஷயத்திற்கு அவதாரிக்க இடுகிறார். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவன் கேத்தனஹா நாகபரியங்க உத்சிருஜ ஹியாகதோ மதுராம் புரீம் இத்தியாதி பிரசித்தமாக ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதனஹா, இவர் க்ஷீரார்ணவத்தை தன்னுடைய இருப்பிடமாக உடையவர் என்று அவருடைய ப்ராப்பரான அட்ரஸை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறதுனால அதை தான் இந்த இடத்தில் பிரியம் தாம எதிய எந்த ஒரு தாயாருடைய ஜென்மபூகு அவதார ஸ்தலமாக விளங்கக்கூடிய க்ஷீரார்ணவம் என்று சொல்லக்கூடிய அந்த பார்க்கடலானது எந்த ஒரு பெருமாளுக்கு தாம இருப்பிடமாக இருக்கிறதோ என்று சாதிக்கிறார். அவர் நாகபரி அங்க ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்கிறவர் அப்பேற்பட்ட அற்புதமான பரியங்கத்தை விட்டு விட்டு மதுராம் புரியும் ஆகத்தஹா மதுரைக்கு வடமதுரையில் பிறந்தான் வடமதுரை பிறந்தவன் என்று ஆழ்வார் சாதிக்கும் கிரமத்தில் மதுரா புரியும் ஆகத்தோ மதுராம் புரியும் தவ பிரியம் தாமே எதிய ஜென்மபூகுன்னு அந்த விஷயத்தை தான் இங்கு சாதிக்கிறார் என்று அவதாரிக்கு. பிரம்மாதீனாம் சர்வேஷாம் தத் கட்டாட்சாதீன வைபவமா வைபவத்வமாக, அதாவது பிரம்மாதிகளுக்கெல்லாம் இருக்கிற வைபவமானது தாயாருடைய கட்டாட்சாதீன வைபவம் தான், அதாவது அவளுடைய வைபவமானது பிரம்மாதிகளுக்கெல்லாம் வைபவம் இருக்கு, அந்த வைபவமானது தாயாருடைய கட்டாட்சாதீனம் என்று வர்ணிக்கிறார். பிரம்மாதீனாம் சர்வேஷாம் தத் கட்டாட்சாதீன வைபவத்வம் வைபவத்வம் வைபவத்வம் வைபவத்துவம் ச வைபவ, வைபவமாகனாலே இருந்தாலே போறோம், வைபவத்துவம் இருந்திருக்கணும், வைபவத்துவமாக அது வைபவத்துவம் அர்த்தத்திலே பிரயோகம் பண்றதாவது நினைச்சுங்க. வைபவத்துவம் பிரம்மாதீனாம் வைபவத்துவம் சொல்லணும், வைபவத்துவம் சொல்லக்கூடாது, வைபவத்துவமாக ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்சயம் இது, இந்த சம்பூர்ணமான ஜெகத் எந்த ஒரு தாயாருடைய கட்டாட்சத்தினால் மட்டுமே சீரும் சிறப்புமாக விளங்குகிறதோ, அவனர்த்தம் பிரம்மாதிகள் கூட தாயாருடைய கட்டாட்ச லேசத்தினால்தான் பிரம்மா முதலிய ஸ்தானங்களில் இந்திரஸ்தானத்தில் வருணன் வருணஸ்தானத்தில் இருக்கிறார்களோ என்று தாத்பரியம் ஏதபாங்க சம்சயம் யசோச்சதே. அதற்கு பிரமாண வசனம் துவயா தேவி பரித்யக்தம் சகலம் புவனத்ரயம் வினஷ்ட பிராயம் அபவத் துவயேதானீம் சமேதிதம் அவலோகனத்தினால மட்டும்தான் இந்த லோகத்தில் இருப்பவர்கள் சீரும் சிறப்புமாக இருக்க முடியும் என்பதற்கான பிரமாண வசனங்களை சாதிக்கிறார் வே சுவாமி தேசிகன். இதையெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் ஸ்ரீ ஸ்ருதியில எஸ்யாம் எஸ்யாம் திசு விகரதே தேவி திருஷ்டி ஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்பதே சம்பதோகாஹா என்று எல்லா விதமான சம்பத்தி, வித்யா சம்பத்தியா இருக்கட்டும், குணசம்பத்தியா இருக்கட்டும், தன சம்பத்தியா இருக்கட்டும், எல்லாமே தாயாருடைய அனுகிரகத்தினால்தான் கிடைக்கிறது என்பதை அங்கு சாதிக்கிறார். இப்ப நிர்குணர்களான புருஷர்கள் கூட தனைஸ்வரியாதிகளோட யார் எப்படா இருக்கானால் தாயாருடைய கட்டாட்சத்தினாலதான் என்ற விஷயங்களுக்கான பிரமாணங்களை இங்கு அடுக்குகிறார். அதாவது யதோச்சதே என்பதாக ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள், அர்த்தம் சொல்றேன். துவயா தேவி பரித்யக்தம் சகலம் புவனத்ரயம், இந்த மூன்று லோகமும் முன்னால் ஒரு கால விசேஷத்தில் விடப்பட்டது, அதாவது இந்த இந்திரன் பண்ண அபராதத்தினாலே துர்வாசருடைய சாபத்தினால் சகலம் புவனத்ரயம் துவயா பரித்யக்தம் வினஷ்ட பிராயம் பவத்து, அல்மோஸ்ட் அது வந்து அழிவை நோக்கி சென்றது, அழிந்தே விட்டது, மோஸ்ட்லி டெஸ்ட்ராய்ட் அர்த்தத்தில் வினஷ்ட பிராயம் பவத்து துவயா இதானியும் சமேதித்தம், மறுபடியும் நீதாமா இதை மறுபடியும் சமிருதிமத்தாக பண்ணியிருக்கிறாய் இந்த ஜெகத்தை. त्वया अवलोकिता सद्यः शीलाद्ये सकले गुणैः धनैश्वर्यैश्च युज्यन्ते पुरुषान् गुणाः. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். உன்னால் பார்க்கப்பட்டவர்கள்தான் சத்யா உடனேயே ஷீலாத்யைஹி சகலைஹி குணைஹி, ஷீலம் முதலிய அநேக குணங்களால் தனங்களாலும் ஐஸ்வர்யங்களாலும் சேர்க்கப்படுகிறார்கள். யுஜ்யந்தே என இல்லைன்னா தனம் ஐஸ்வர்யம் எல்லாம் இல்லாமல் இருப்பவர்கள் கூட தன ஐஸ்வர்யாதிகளுடன் சேர்க்கப்படுகிறார்கள். புருஷாக நிர்குணாக அப்படி லோகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். என்னடா இது, இவன் இவ்வளவு நிர்குணனா இருக்கான், ஆனால் இவன்கிட்ட இவ்வளவு சம்பத்தி இருக்கிறதே, நான் என்னமோ உயர்ந்தவனாக என்னை நினைத்துக் கொண்டுள்ளேனே, என்னிடத்தில் ஒருவிதமான சம்பத்தியும் இல்லையே என்றெல்லாம் நினைப்பவர்களுக்கு ஒரு நல்ல சமாதானம், தாயாருடைய கட்டாட்சம் கிடைப்பது கிடைக்காதது என்பதுதான் இதற்கு காரணம் என்பதை இந்த ஸ்லோகம் அழகாக சொல்லுகிறது. இதையேதான் பட்டர் ஏகோ முக்தாத பத்ர பிரசலமணிகணாத்காரி பௌளிர் மனுஷ்யம் திருப்தியந்தாவலஸ்தா நகனயதி நான் யக்ஷணம் க்ஷோணிபாலான் யத்தஸ்மை திஷ்டதேன்யா கிருபணமசரணா தர்ஷயம் தந்த பங்கீஹி தத்தே ஸ்ரீரங்கராஜ பிரணயினி நயனோதஞ்சிதஞ்சிதாபியாம் என்கிற ஸ்லோகத்தில் ஒருவன் யானை மீது அமர்ந்து செல்பவன் மற்றவர்களை எல்லாம் சிற்றரசர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் திருப்தனாக ஒரு அகங்காரத்துடன் செல்லுபவன் மாலையெல்லாம் அணிந்துள்ளான், வெண்கொற்றை கடை கீழ் அமர்ந்துள்ளான். ஒருவன் இவ்வாறு செல்ல அவனிடத்தில் ஒருவன் தன்னுடைய பல்வரிசைகளை காட்டிக்கொண்டு பிச்சை எடுக்கிறான். இவ்வாறு இரண்டு சூழல்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன என்றால் அது தாயாருடைய கட்டாட்சம் விழுதல் விழாமல் இருத்தல் என்பதுதான் காரணம் என்று வெகு அழகாக சாதிக்கும் விஷயத்திற்கு மூலம் இங்குதான் இருக்கிறது. ச ஸ்லாக்யா ச குணி தன்யா ச குலீனா ச புத்திமான் ச சூரா சச்ச விக்ராந்தா யம் துவம் தேவி நிரீக்ஷசே. ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகான ஸ்லோகம். ச ஸ்லாக்யா, அவனைதான் உலகம் கொண்டாடுகிறது, அவன்தான் குணவானாக ஆகிறான், அவன்தான் தன்யனாகிறான், ச அவன்தான் உயர்குல பிறப்பில் பிறப்புடையவனாக ஆகிறான், அவன்தான் புத்திமானாக ஆகிறான், அவன்தான் சூரனாக ஆகிறான், அவனே பராக்கிரமசாலியாக ஆகிறான், எவன் ஒருவனை நீ கடாட்சிக்கிறாயோ என்ற ஸ்லோகத்தை மனதில் வைத்துக் கொண்டு இந்த ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்சயம் என்று சாதிக்கப்பட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ மகாபாரதே ஸ்ரீ மகாபாரதத்திலே கூட ஸ்ரீ வாசவ சம்பாதி இந்திரன் பேசும்போது ஸ்வயமேவ தேவதேவியாக ஸ்வவைபவம் பிரதர்சிதம். ஸ்வயமேவ தேவதேவியாதான் திருத்தியா விபக்தி, தானே லக்ஷ்மியாலேயே தன்னுடைய வைபவமானது சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீவாசவ சம்பாதேன இந்திரன் ஏவம் லக்ஷ்மி ரெண்டு பேரும் சம்பாதம் பண்ணுகிறார்கள் மகாபாரதத்தில் ஒரு இடம் வருது. அந்த இடத்தில் ஸ்ரீவாசவ சம்பாதத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி வாசவ இந்திர ரெண்டு பேருடைய சம்பாதத்தில் தாயாரே தன்னுடைய வைபவத்தை ஸ்வயமே சொல்றாள். என்ன எவ்வளவு மகிமை இருக்கு பாருங்க அந்த ஸ்லோகத்தில். புண்ணியேஷு த்ரிஷு லோகேஷு சர்வே ஸ்தாவர ஜங்கமாஹாம் மமாத்மபாவம் இச்சந்தோ யதந்தே பரமாத்மனாம் சாஹம் வை பங்கஜே ஜாதா சூரிய ரஷ்மி பிரபோதிதே ப்ரத்யர்த்தம் சர்வபூதானாம் பத்மாஸ்ரீ பத்மமாலினி அஹம் லக்ஷ்மி ரஹம் பூமி ஸ்ரீ ஸ்வாஹம் பலசூதன அஹம் ஸ்ரத்தா ச மேதா ச சன்னதிஹி விஜிதிர் விஜிதிஹி ஸ்மிருதிஹி அஹம் திருதிரஹம் சித்திரஹம் த்வத்பூதிரேவ ச அஹம் ஸ்வாஹா ஸ்வதா சைவ சன்னதிர் நியதிஹ் க்ருதிஹ் ராஜ்ஞாம் விஜயமானானாம் சேனாக்ரேஷு த்வஜேஷு ச நிவாசே தர்மசீலானாம் விஷயேஷு புரேஷு ச ஜிதகாஷினி சூரே ச சங்கிராமேஷு அனிவர்த்தினி நிவசாமி மனுஷ்யேஷு சதைவ பலசூதன தர்மநித்யே மகாபுத்தௌ ப்ரஹ்மண்யே சத்யவாதினி ப்ரஷிதே தானசீலே ச சதைவ நிவசாம்யஹம் யத்ராஹம் த்ர மத்க்ராந்தா மத்விசிஷ்டா மதர்ப்பணாஹாம் சப்தேவியோ மதஷ்டபியோ வாசம் சைஷ்யந்தி சாஷ்டதாம் ஆஷா ஸ்ரத்தா ததிஹி க்ஷாந்திஹி விபூதி சன்னதிஹி க்ஷமாம் அஷ்டமாம் வித்திமாம் தாசாம் புரோமாம் புரோகாம் பாகசாசன இதி என்று பாகசாசன என்று சம்போதனம் செய்து மகாபாரதத்தில் இந்திரனிடத்தில் பேசும்போது புண்ணியேஷு த்ரிஷுலோகேஷு என்று ஆரம்பிக்கிறாள் தாயாரே. இந்த வசனமானது எவ்வளவு முக்கியம் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டு அக்ஷரசகா அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடையனால முடிஞ்சவரையில் இதனுடைய அர்த்தத்தை எல்லாம் விளக்குகிறேன். புண்ணியேஷு த்ரிஷு லோகேஷு சர்வே ஸ்தாவர ஜங்கமாகாம் மமாத்மபாவம் இச்சந்தா யதந்தே பரமாத்மனா. இந்த மூன்று லோகமாகிற பூர்புவஹா சுவஹா என்கிற லோகங்களில் ஸ்தாவரமாக இருக்கட்டும் ஜங்கமான பதார்த்தங்களாக இருக்கட்டும் அவைகள் எல்லாமே மமாத்மபாவம் இச்சந்தஹா என்னுடைய என்னை ஆத்மாவாக உடையவைகளாக இருந்து கொண்டு இருக்க ஆசைப்பட்டுக் கொண்டு பரமாத்மனா எதந்தே பரமாத்மாவுடன் இருப்பதற்கு ஆசைப்படுகின்றன. என்ன அர்த்தம்னால் மமாத்மபாவம் இல்லாமல் பரமாத்மாத்மபாவமானது சம்பவம் இல்லை. தாயாரை ஆசிரியிக்காமல் பகவானை ஆசிரியிக்க முடியாது. அதனால் இந்த இடத்துல தாயாருடைய வர்ணனமானது பிரசக்தமாயிருக்கு. சாகம்பை பங்க நான் அப்படி என்ன விசேஷமுடையவள் என்றால் சாகம்பை பங்கஜே ஜாதா சூரிய ரஷ்மி பிரபோதிதே. சூரிய ரஷ்மிகளால் சூரிய கிரணங்களால் மலர்கின்ற தாமரையில் உண்டானவள் நான். சாகம் வை பங்கஜே ஜாதா வைன்றது நிச்சயம் அர்த்தத்தை சொல்றதுக்காக வந்திருக்கு. சாகம்பை பங்கஜே ஜாதா சூரிய ரஷ்மி பிரபோதிதே பிரத்யர்த்தம் சர்வபூதானாம் பத்மாஸ்ரீ பத்மவால். நான் எதுக்காக இவ்வாறாக இங்கு உள்ளேன் அவதரித்திருக்கிறேன் என்றால் எல்லா பூதங்களுக்கும் பிரத்யர்த்தம் பிரதியினால் அவைகளுடைய தாரணத்திற்காக பிரதி என்றால் அவைகள் தரிக்கப்பட வேண்டும். நான் இல்லை என்றால் அவைகள் தரிக்கப்பட மாட்டா என்பதனால் பிரத்யர்த்தம் சர்வபூதானாம் பத்மாஸ்ரீ பத்மமாலினி அகம் லக்ஷ்மி அகம் பூமிஹி. அதனால்தான் நானே எல்லா விதமான வஸ்துக்களுக்கும் ஆசிரியமாக இருக்கிறேன். நானேதான் லக்ஷ்மி, நானே தான் பூமியாக இருக்கிறேன், நானே தான் ஸ்ரீயாக இருக்கிறேன், நான் தான் ஸ்ரத்தையாக இருக்கிறேன். ஹே பலசூதன என்ற சப்தமானது இந்திரனுக்கு சொல்ற சப்தம். பலன்ற அசுரனை அழித்தவன் என்பதனால் பலசூதன என்ற சப்தமானது இந்திரனுக்கு விழியாக அமைந்துள்ளது. அகம் ஸ்ரத்தாச்ச மேதாச்ச சன்னத்தில் விஜித்தின் ஸ்மிருதி. நான் தான் ஸ்ரத்தை, நான் தான் மேதை. மேதா சூக்தம் தாயார பத்தி தான் சொல்றது, ஸ்ரத்தா சூக்தம் தாயார பத்தி தான் சொல்றது வேதத்துல என்று ஸ்ரீ சூக்த பாஷ்யத்தில் நஞ்சியர் அற்புதமாக அருளி செய்கிறார். ஸ்ரத்தா சூக்த பங்கிகளை எடுத்து மேதா சூக்த பங்கிகளை எல்லாம் எடுத்து மேதாசுக்த மந்திரங்களை எல்லாம் எடுத்து அவைகள் மொத்தத்திற்கும் லக்ஷ்மியே தாத்பரியம் என்று நிரூபிக்கிறார். அதற்கு அனுகுணமாக இந்த வாக்கியமும் அமைந்துள்ளது. அகம் ஸ்ரத்தாச்ச மேதாச்ச சன்னதிஹி, நான் தான் நதிஹி என்று சொல்லக்கூடிய வணக்கம். விஜிதிஹி சன்னதிஹி விஜிதிஹி, வணக்கமும் நான் தான், ஜெயிப்பும் நான் தான் என்று ஸ்மிருதிஹி எண்ணங்களும் நான் தான். அகம் திருதிஹி, எப்படியான யானே என்னும் யானே என்னும்னு ஆழ்வார் பாடியிருக்காரோ அந்த மாதிரியான அற்புதமான அகம் திருதிஹி அகம் சித்திஹி, நானே தைரியம், திருதிஹினா தைரியம், அகம் சித்திஹி நான் தான் காரியங்களுடைய சித்தி. அகம் தொத்பூதி ரேவச்ச, உன்னுடைய ஐஸ்வர்யம் கூட நான் தான் இன்றனே. அகம் ஸ்வாஹா ஸ்வதா செய்வ சன்னதிஹி நியதிஹி கிருதிஹி, அகம் நான் ஸ்வாஹா என்பவளும் நான் தான். ஸ்வதா என்பவள் ஸ்வாகானால் தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதிகள், ஸ்வதா என்றால் பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதிகள், அவைகளும் நான் தான். சன்னதிஹி நியதிஹி கிருதிஹி, ஏற்கனவே சன்னதி வந்திருக்கு, அது மறுபடியும் வந்திருக்கீங்க. சன்னதிஹி நியதிஹி கிருதிஹி, நியதி நியமங்கள் என்ன, கிருதிஹி காரியங்கள் என்ன, கிரியாகலாபங்கள் என்ன, அவைகளில் வரக்கூடிய சன்னதிஹி என்று சொல்ல வணக்கங்கள் என்ன, எல்லாமே நான் தான். அது மட்டுமில்ல, ராஜ்யாம் விஜயமானாம் சேனாகிரேஷு திரஜேஷு ச நிவாசே தர்மசீலானாம் விஷயேஷு புரேஷு ச. நான் எங்கு வசிக்கிறேன் என்றால் ராஜ்யாம் விஜயமானாம் ஜெயிக்கக்கூடிய ராஜாக்களினுடைய சேனாகிரத்தில், சேனையினுடைய அக்ரபாகத்தில், சேனையினுடைய நுனியில், அதன் துவஜத்தில், தர்மசீலானாம் விஷயேஷு தர்மசீல தர்மத்தை சீலமாக உடையவர்களுடைய விஷயத்திலும் அவர்களுடைய நகரங்களிலும் நான் வசிக்கிறேன். ஜிதகாசினி சூரேச்ச, காசியை ஜெயித்த சூரனான அவனுடைய சங்கிராமேஷு அனிவர்த்தினி, யுத்தங்களில் எப்பொழுதும் நான் மீள்வதில்லை என்று ஜிதகாசினி சூரேச்ச சங்கிராமேஷு அனிவர்த்தினி நிவசாமி மனு ஏதோ ஒரு கதையை சொல்றது ஞாபகப்படுத்துறது. நிவசாமி மனுஷேஷு சதைவ பலசூதன, ஹே பலசூதன, ஹே இந்திர, மனுஷேஷு நிவசாமி, மனுஷர்களிடத்திலும் நானே வசிக்கிறேன். அவர் எப்படிப்பட்ட மனுஷர்னா, தர்மநித்யே மகாபுத்தௌ பிரம்மண்யே சத்யவாதினி மனுஷியே பிரசிதே தானசீலேச்ச சதைவ நிவசாமியம். எப்படிப்பட்ட மனுஷேஷுனா, அதற்கு விளக்க வந்த ஸ்லோகம். எல்லா மனுஷேஷுன்னு நினைச்சுட்டு கூடாது. தர்மா நித்யம் யஸ்மின் தாதிருஷே தர்ம நித்யே, மகாபுத்திமானான ஒருவனிடத்திலும், பிரம்மண்யே பிரம்மவாதியான ஒருவனிடத்திலும், சத்யவாதினி சத்தியமே சத்தியத்தையே பேசக்கூடிய ஒருவனிடத்திலும், பிரசித்தே என்னை ஆசிரித்தனான விஷயத்திலும், தானசீலே தானம் தானத்தை தன்னுடைய சீலமாக உடைய அவனிடத்தில் இல்லைனா தானமே கொடுக்க முடியாதவன். தானசீலேச்ச சதைவ நிவசாமியகம், அவனிடத்தில் நான் வசிக்கிறேன். முதல்ல ஒரு தடவை தானம் கொடுத்து பழகினோம்னா தானத்துல எந்த ஒரு விதமான ஆனந்தம் வருது என்று தெரியும் நமக்கு. அடேன் வாங்குற தானத்தை விட கொடுக்கிற தானம் அதிகம் என்று இருக்க வேண்டும் என்று நினைப்பவன். அதனால் தானசீலனான ஒத்தனிடத்திலையும் நிவசாமி. எத்ராஹம் தத்ர மத்கிராந்தா மத்நிசிஷ்டா மதர்ப்பணாக சப்ததேவியோ மகாஷ்டபியா வாசம் வாசம் சைஷ்யந்தி சாஷ்டதா. என்னிடத்தில் எத்ராஹம் தத்ர மத்காந்தா மத்நிசிஷ்டா மதர்ப்பணாக தானசீலன். எத்ராஹம் எங்கு நான் இருக்கிறேனோ அப்பொழுது என்னைக்கு பிடித்தவர்களான இன்னும் ஏழு பேர்கள் இருக்கிறார்கள், என்னுடன் சேர்ந்து எட்டு. மொத்தம் நாங்கள் அஷ்டலக்ஷ்மிகளாக இருக்கிறோம். அந்த ஏழு பேர் எப்படின்னா, மதர்ப்பனாக மத்விசிஷ்டா என்னோட சேர்ந்தவர்கள், எனக்கே எல்லாவற்றையும் அர்ப்பித்தவர்களான இன்னும் ஏழு பேர்கள் இருக்கிறார்கள், ஏழு தேவிகள் என்னோட சேர்ந்து எட்டு. மதஷ்டபியா வாசம் செய்யந்தி சாஷ்டதா, எல்லோரும் இப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில்தான் வாசத்தை செய்ய ஆசைப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்து. யார் அந்த ஏழு பேர்னா, ஆஷா ஸ்ரத்தா திருதிஹி சாந்திஹி தைரலக்ஷ்மி சாந்திஹி பொறுமை, விபூதிஹி ஐஸ்வர்யம், சன்னதிஹி வணக்கம், க்ஷமா பொறுமையானவள் பொறுமை, முதலிய ஏழு பேர் ஆயிடுத்து பாருங்க. ஆஷா ஸ்ரத்தா திருதிஹி சாந்திஹி விபூதிஹி சன்னதிஹி க்ஷமா என்ற ஏழு. அஷ்டமாம் சித்திம் மாம் தாசாம் புரோகாம், இந்த எட்டாவது சித்தி தான் நான் இவாளுக்கெல்லாம் முன் செல்பவள். புரோகாமினி என்ற சப்தத்தை, புரோகா புரோகா என்றால் புரோகா என்றால் முன் செல்பவள் என்று, பாகசாசன என்று, பாகசாசனஹா என்று இந்திரனுக்கு பெயர். அந்த பாகசாசன என்று விழித்து இப்படி தான் லக்ஷ்மியே சாதிக்கிறாள். ஸ்ரீ விஷ்ணு ஸ்மிருதேரந்தே விஷ்ணு ஸ்மிருதியினுடைய கடைசியிலையும், பிரம்ம புராணத்திலையும், சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலையும், பகவத் சாஸ்திரமாகிற பகவத் சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல ஹிரண்ய கர்ப்ப காஷ்யப மங்கண தனதாதி சம்ஹிதாசு, பகவத் சாஸ்திரம் என்னன்னால் எந்தெந்த சம்ஹிதையில பாஞ்சராத்திர சம்ஹிதையில வருது என்னால், ஹிரண்ய கர்ப்ப சம்ஹிதை, காஷ்யப சம்ஹிதை, மங்கண சம்ஹிதை ரொம்ப பிரசித்தம், மங்கண சம்ஹிதை, தனதாதி தனதான குபேர சம்ஹிதை, தனதான குபேரனும் இல்லையோ. அதனால இந்த சம்ஹிதைகள்லாம் பிரம்ம ருத்ர இந்திராதினாம் ததீன வைபவத்துவம் விஸ்தரேன திரஷ்டவியம். பிரம்மா என்ன, ருத்ரன் என்ன, இந்திரன் என்ன, இவர்களுடைய வைபவங்கள்லாம் கூட தாயாருடைய அதீனம்தான் என்று இத்தனை கிரந்தங்கள்ல ஸ்ரீ விஷ்ணு ஸ்மிருதி, பிரம்ம புராணம், சஹசிரநாம ஸ்தோத்திரம், லக்ஷ்மி சஹசிரநாம ஸ்தோத்திரம், அப்புறம் பகவத் சாஸ்திரமாகிற பாஞ்சராத்திரத்தினுடைய ஆகமங்கள்ல ஹிரண்யகர்ப்ப சம்ஹிதை, காஷ்யப சம்ஹிதை, மங்கண சம்ஹிதை, தனத சம்ஹிதை, இன்னும் பல சம்ஹிதைகளிலும் பிரம்மருத்ரேந்திராதினாம் ததீன வைபவத்வம் விஸ்தரேன திரஷ்டம். என்ன ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுத வேண்டிய ஸ்தலம் இது. இதுதான் ரிசர்ச் பண்றவா இந்த மாதிரி இடங்கள்ல எடுத்து சுவாமி தேசிகன் வழிகாட்டுறார் பாருங்க. ரிசர்ச்சுக்கு சப்ஜெக்ட் இல்ல, சப்ஜெக்ட் கிடைக்கலன்னு திண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை பார்த்தா அங்கங்க அங்கங்க ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கார். இது ஒரு ஹோம்ஒர்க். என்னன்னா, இத்தனை கிரந்தங்கள்ல, இங்க சொன்ன கிரந்தங்கள் எல்லாம் பிரம்மருத்ராதிகளுக்கு தாயாருடைய அதீனம் தான் ஐஸ்வர்யம் என்றது சொல்லப்பட்டுள்ளது. உங்க யாருன்னா கேட்கிறவாள்லாம் கூட இந்த காரியத்தை பண்ணலாம். எதர்த்தம் எத் பிராப்தி அர்த்தம் இது யாவது, எதை பெறுவதற்காக, பரஸ்பர விஸ்லேஷ பிரசங்க ரஹிதையோரேவ லக்ஷ்மி தத் வல்லபயோஹோ விஸ்லேஷாபினயேன புனஹா பிராப்தி உச்சதே. என வஸ்துதா ரெண்டு பேரும் பிரியாதவர்கள் தான். பரஸ்பர விசேஷ பிரசங்க ரஹிதயோஹோ, பரஸ்பர விசேஷத்துக்கு ஒரு பிரசக்தியே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அந்த லக்ஷ்மி யாகவும் தத் வல்லபனாக விஷ்ணுவுக்கும் விசேஷத்தை ஒரு அபிநயம் செய்து பிரிந்தது போன்று காண்பித்து தாயார் க்ஷீராப்தியில ஒழிந்து கொண்டது போல் காமித்து புனக பிராப்திகியானது சொல்லப்படுகிறது. மறுபடியும் இருவரும் சேர்ந்து கொண்டார்கள் என்ற விஷயமானது ஒரு லோகக்ஷேமத்திற்காக சொல்லப்படுகிறது என்று தாத்பரியம். இது மந்தனம். எல்லாரும் இந்திரன் வந்து தப்பு பண்ணான், அவன் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா மனோமந்தனம் பண்ணணும், அவன் மனசை மந்தனம் பண்ணணும். மனசு நம்ம பண்ணோம் பத்தியா தப்பு, என்ன தப்பு பண்ணோம், எதனால இந்த மாதிரி ஆச்சுன்னு மனோமந்தனம் பண்ணணும். அந்த மனோமந்தனத்தை தான் சமுத்திர மந்தனம் என்று காண்பித்து கொடுத்தாரோ என்று நினைக்கலாம் போல ஒவ்வொரு புருஷர்களும் தான் செய்யும் தவறை உணர்ந்து கொள்வதற்காக மனோமந்தனம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை தான் சமுத்திர மந்தனமாக அமைத்தாரோ என்று நினைக்கலாம்படியாக இந்த சமுத்திர மந்தனமானது ஒரு நாடகமாக அபிநயிக்கப்பட்டது பகவானால் என்றே கொள்ள வேண்டும். எதர்த்தம் எத் பிராப்தியர்த்தம் இது யாவத், எதை அடைவதற்காக பரஸ்பர விசேஷ பிரசங்க, அதுதான் சொல்ற எதர்த்தம் அம்போதி. எதர்த்தம் என்றால் எந்த ஒரு தாயாரை பெறுவதற்காக என்று அர்த்தம். எந்த தாயாரை பெறுவது என்பது ஒரு அபிநயம். உண்மையில் அவர்கள் பிரிந்தவர்கள் அல்லர், பிரிந்தவர்கள் பிரிவதற்கான பிரசக்தி கூட இல்லாதவர்கள். அப்படியிருந்தும் பிரிந்ததை அபிநயமாக செய்து நம் இந்திரனுக்கு எப்படி சலக்ஷ்மிகனாக இருந்தவன் அலக்ஷ்மிகனாய் மறுபடியும் சலக்ஷ்மிகனாக ஆறானோ அந்த மாதிரியாக லோகம் எல்லாம் லக்ஷ்மியினுடைய ஆசிரியத்தில் இருப்பது. அவைகள் சில சமயத்தில் ஏழ்மையாகவும் சில சமயத்தில் தலிதர்களாகவும் இந்த அகண்ட காலத்தில் ஆகிறார்கள். இந்த அகண்ட காலத்தில் தற்பொழுது ஏழ்மையாக இருப்பவர்கள் ஏழ்மையில் இருப்பவர்கள் எல்லா காலங்களிலும் ஏழ்மையிலே இருந்திருப்பார்கள் என்றோ இல்ல அல்லது தற்பொழுது தலிதர்களாக இருப்பவர்கள் எப்பொழுதும் தலிதர்களாகவே இருப்பார்கள் என்றோ அல்லாமல் தாயாருடைய கட்டாட்சம் பெறும் பொழுது அவர்கள் தலிதர்களாகவும் குணசம்பன்னர்களாகவும் ஐஸ்வர்ய சம்பன்னர்களாகவும் தைரிய சம்பன்னர்களாகவும் க்ஷமா சம்பன்னர்களாகவும் சாந்தி அதாவது விபூதி சம்பன்னர்களாக ஸ்ரத்தா சம்பன்னர்களாகவும் தைரிய சம்பன்னர்களாகவும் ஆகிறார்கள் என்ற விஷயத்தையும் எப்பொழுது தாயாருடைய கட்டாட்சம் இல்லையோ அப்பொழுது இவைகளால் விஹீனர்களாக ஆகிறார்கள், இவைகளால் இல்லாதவர்களாக ஆகிறார்கள் என்ற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்வசங்கல்பனியதாச்ச ஸ்வதந்திர லீலா பர்யநியோகம் அர்ஹதி. பகவானுடைய இச்சையினால சுதந்திரமாக நடக்கக்கூடிய இந்த மாதிரியான லீலைகள் விஷயத்தில் நாம் எந்த விதமான கேள்விகளும் கேட்க முடியாது. ந பரியநியோகம் அருகதி, பரியநியோக கொஸ்டின், பரியநியோகா அவன கொஸ்டின் அர்த்தம். ந பரியநியோகம் அருகத்தின் கொஸ்டினே வராதுன்னு அர்த்தம். அமந்தி விஷ்ணு அவதாரே, விஷ்ணுனுடைய அவதாரமாகிற விஷ்ணுவே அவதரிச்ச அந்த விஷ்ணுவாக அவதரிச்ச அந்த க்ஷீராப்தி மந்தனம் பண்றதுக்காக அவதரிச்சவர் அபந்தி ராமாவதாரி என்று ராமாவதாரத்தில் அதை வந்தனம் செய்த சோக்தம். தத்ஸ்புரத்காந்திமதி விகாஸ் கமலே ஸ்திதாம் ஸ்ரீதேவி பயசஸ்தஸ்மாத் உத்திதாதத்த பங்கஜா இத்தியாரப்ய. அங்க விஷ்ணு புராணத்துல தத்ஸ்புரத்காந்திமதி ஸ்புரிக்கக்கூடிய பிரகாசமாகிற காந்தியுடன், அதாவது ஸ்புரத்துன ஜுவலிக்கக்கூடிய காந்தி, வெறும் ஜுவலிக்காத காந்திகள்லாம் உண்டு பளிச்சுன்னு இருக்கும், ஜுவலிக்காது, இது ஜுவலிக்கக்கூடியது. ஸ்புரத்காந்திமதி விகாசி கமலே ஸ்திதா, விகாசி அதாவது மலர்ந்த, ஐ மீன் சூரியனால் மலர்ந்தன்னு சொன்னார் அந்த மாதிரி விகாசி கமலே ஸ்திதா விகசித்த கமலத்தில் அமர்ந்திருப்பவள் பத்மே ஸ்திதாம் என்று வேதமே சொல்றது. ஸ்ரீர் தேவி அந்த ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய தேவியானவள் பயசகா தஸ்மாத் உத்திதா அந்த க்ஷீராப்தி என்கிற பாலில் இருந்து உண்டானவள் திருத பங்கஜா கையில் பங்கஜத்தை எடுத்துக்கொண்டே பங்கஜஹஸ்தையாக எழினவள் என்று ஆரம்பித்து திவ்யமால்யாம்பரதராம் ஸ்நாதா பூஷண பூஷிதாம் பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே அந்த வாக்கியம் இங்கே எடுக்கிறார். திவ்யமால்யாம்பரதரா, திவ்யமான மால்யம் என்ன, திவ்யமான அம்பரம் வஸ்திரம் என்ன, இவைகளை உடுத்திக் கொண்டு ஸ்நானம் செய்தவளாக அநேக பூஷண பூஷிதையாக எல்லா தேவதைகளும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கல்யாண பொண்ணு எப்படி வருவாளோ அந்த மாதிரியாக ஏழி விஷ்ணுவனுடைய வக்ஷஸ்தலத்தில் அமர்ந்தாள் எல்லோரும் பார்த்து கொண்டிருந்த தருணத்தில் என்று அழகான ஸ்லோகம். திவ்யமால்யாம்பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதாம் பஷ்யதாம் சர்வதேவானாம் யௌவக்ஷஸ்தலம் ஹரேஹ, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சு, இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நினைச்சுக்கணும் போல. ஏஷ சேதுர்மயா பத்தஹம் சாகரே, இது வந்து விஷ்ணு புராணத்துக்கான உதாரணம். இப்ப அதாவது அமந்திக்கு உதாரணம், அது மந்தனம் செய்யப்பட்டது என்பதற்கான உதாரணம். சமுத்திரமானது மந்தனம் செய்யப்பட்டது, சமுத்திரம் பந்தனம் செய்யப்பட்டது என்பதற்கான வசனங்களை ராமாயணத்திலிருந்து எடுக்கிறார். ஏஷசே துர்மயாபத்தாம் சாகரே மகராலயே தவஹே தோர் விசாலாட்சி நலசே துஷ்கரஹா இதிச்ச. ஏஷசே துர்மயா பிரம்மயா பத்தஹா, இந்த சேத்துவானது என்னால் உனக்காக கட்டப்பட்டது சமுத்திரத்தில், மகராலயத்தில். மகராலயா என்று சமுத்திரத்திற்கு பேர், நிறைய மகரங்கள் குரக்கடையல்ஸ் எல்லாம் இருக்கிற இடம்ன்றதுனாலே. தவ ஹேத்தோர் விசாலாட்சி, உனக்காக செய்யப்பட்டதுமா என்று எதர்த்தம்ன்ற அந்த சப்தத்தை வியாக்கியானம் பண்றதுக்காக அந்த ராமாயணத்தையே எடுத்துன்ற. தவ ஹேதோ உனக்காகமா, தவ ஹேதோ உனக்காகத்தானேமா, எதர்த்தம் நல சேத்து சுதுஷ்கரஹா, இந்த நலனால் கட்டப்பட்ட சேத்து சுதுஷ்கரம், ரொம்ப கட்டுறதுக்கு அரிதானதுமா என்று சொல்றார். ஒருத்தர் கட்டுறதுக்கு அரிதானன்ற சப்தத்தை போட்டு ஒரு சேத்து கட்டினத்தை சொல்றாருன்னா என்ன, அதை போய் நம்ம சேர்த்துவே இல்லாது எல்லாம் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இருந்தா எவ்வளவு பெரிய அபராதம் பாருங்க. ராமரிடத்துல நம்ம பண்ற அபராதம் நல சேர்த்து சுதுஷ்கரகா, இல்லைன்னா சுதுஷ்கரகாலாம் சொல்லணுமா பாவம். அப்படி கணக்க கதை விடுறவாளா இருந்தா நல சேர்த்து சுதுஷ்கராத்திர ஜெகத் சமஸ்தம் இது பாதேன அனுரூபத்துவம் பதாந்தைஹி அபி அபிமதத்துவம் பிரக்யாபித்தம் அத்திர ஜெகதா ஜெகத் சமஸ்தம்ன்ற பாதத்தினால என்னடா சொல்லப்பட்டது என்றால், அத்த ஜெகத் சமஸ்தம் இது பாதேன, அந்த நாலு பாதத்துல ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்ஸ்ரேன்றதுனால என்ன சொல்லப்பட்டது, பாதாந்தரை அபிமதத்துவம் பிரத்யம் அனுரூபத்துவமும், அனுரூபத்துவம் பகவத் அனுரூபத்துவம் சொல்லப்பட்டது ஜெகத் சமஸ்தம் யதபாங்க சம்ஸ்ரேன்றதுனால. பாதாந்தரைகி அபிமதம், மற்ற மூன்று பாதங்களால், அது ஜெகத் சமஸ்தம்ன்ற பாதத்தினால பகவதுக்கு பகவானுக்கு அனுரூபம் அவள், என ரெண்டு பேருமே ஜெகத் சமஸ்தம் எதபாங்க சம்சயம்ன்றதுனால பெருமாளுடைய ஆசிரியத்துல தான் இருக்கு, தாயாருடைய ஆசிரியத்திலயும் இருக்குன்றதுனால அது அனுரூபத்துவம் வந்துடும், ரெண்டு பேரும் ஒரே மாதிரின்ற அனுரூபியம் கிடைக்கும். மற்ற பாதங்களால அபிமதத்துவம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு இருக்கிற அபிமதத்துவம்ன்றதுக்கே அது மீதி மூணு. எஸ்யா பவனம் புஜாந்திரம் தவப்பிரியம் தாமே தீயஜன்மோ எதர்த்தம் அம்போதி ரமஞ்ச பந்திச்சேன்றதுனால, ஆஹா எனக்காக பண்ணாரே, என்னை இருப்பிடமாக உடையவராக இருக்கிறாரே, என்னுடைய பிறப்பிடத்தில் இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டுள்ளாரே என்றெல்லாம் தோன்றி பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடியது மீதி, அபிமதத்துவத்தை உண்டு பண்ணக்கூடியது மீதி மூன்று, மிகுந்த மூன்று பாதங்கள் என்று ரெண்டுத்திற்கும் விஷய வைலட்சண்யத்தை சாதிக்கிறார். அத்திர ஜெகத் சமஸ்தமிதி பாதேன அனுரூபத்துவம் பாதாந்தரைகி அபிமதத்துவம் பிரக்ஷாபிதம், இவைகள் இங்கு சொல்லப்பட்டன, விஸ்தாரமாக சொல்லப்பட்டன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடியன் தாசன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.